தலைப்பு வேற காசு, சாலையோர சாமிகளுக்கு சில்லறை காசு, கருவறை சாமிகளுக்கு கட்டுக்கட்டாய் காசு, கார்பரேட் சாமிகளுக்கு காடுகளில் காசு, கள்ளச்சாமிகளுக்கு கள்ளத்தனமாய் காசு, பணக்கார சாமிகளுக்கு பதுக்கல் காசு.